தேக்கம் தமிழ் உண்டு ஞான பழம் உண்டு பழனி மலை மேலே வேலன் அருள் உண்டு வேண்டுவோர் மனம் போல வேலன் துணை வருவான் நாளும் அருள் புரிவான் வேலுண்டு மயில் உண்டு தினை தீர்க்க வழி உண்டு வேலவன் அருள் உண்டு வேண்டிடுமடியார்க்கு வேலன் துணை வருவான் உண்டு சாவும் மான் உண்டு மோகன கிளி உண்டு மாலை பொழுதினில சோலை அழகினில மாலை பொழுதினில சோலை அழகினில மாலை நிலமொழியில் பன்னிரு கையோடு வேலன் துணை வருவான் நாளும் அருள் புரிவான் வேலுண்டு மயில் உண்டு வினை தீர்க்க வழி உண்டு வேலவன் அருள் உண்டு வேண்டிடுமடியாக்கு வேலன் துணை வருவான் நதி உண்டு சான்றோர்கள் நீராடும் சரவண பொய்கை உண்டு சுந்திரமணி வேலம் சிங்கார மயிலேறி அன்பர்கள் குறை தீர்க்க அருள் என்னும் பொருள் தந்து வேலன் அருள் புரிவான் நாளும் அருள் புரிவான் வேலுண்டு மயில் உண்டு வினை தீர்க்க வழி உண்டு வேலவன் அருள் உண்டு வேண்டிடுமடியாக்கு வேலன் துணை வருவான் நாளும் அருள் புரிவான்